எல்லாம் மை திரும்புது புரியாத புதிராச்சே. இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. துள்ளி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம், மாலை வரும் என அஞ்சும். மீண்டும் முதல் பருவம், கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதலே. இல்லம்மை திரும்புதே புரியாத புதிராச்சே. இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே.